வணக்கம் குழு நண்பர்களுக்கு. என்னோடய பேர் வந்து ஃபிரோஸ் அலி. எனக்கு சொந்த ஊர் வந்து மூலார்பாளையம், சங்கரம் தாலுக்கா, கள்ளக்குறிச்சி பக்கத்தில், விழுப்புரம் மாவட்டம். நான் வந்து இந்த வருடம் முதல் தடவையாக கொத்தமல்லி தழைக்கு வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் ஒரு 20ஆம் தேதி வந்து நான் வயல் வந்து நல்லா ஓட்டிட்டு ஒரு மூணு வழவு ஓட்டிட்டு ரொட்டேவேட்டரில் நல்லா இது லெவல் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி விதைச்சி ரெயின் ஹோஸ் போட்டு முதல் தண்ணி வந்து சாதாரணமாக பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழிச்சு 3வது நாள் வந்து ரெயின் ஹோஸில் வந்து டெய்லியும் வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மதிய நேரத்தில் ஒரு 10 நிமிஷம், மாலை நேரத்தில் வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணி தூவிட்டு வந்தது. இன்றைக்கி தேதி வந்து 3 ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த முளைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. அதனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஏதாவது இதில் ஏதாவது புது தொழில்நுட்பம் இருக்கா, இல்லை வந்து வேறு எது எப்படி செய்யணும், கொத்தமல்லி தழைக்கு வந்து நம்ம வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து முதல் தடவையாக வந்து பயிர் வைக்கிறேன், கொத்தமல்லியை வந்து முதல் தடவையாக பயிர் வைக்கிறேன். எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்களா என்ன ஏதுன்னு சொல்லியா தெரியல எனக்கு. அதனால் விவரம் தெரிஞ்சாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொத்தமல்லி வந்து முதல் நாள் வந்து 24 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில், அதுக்கப்புறம் மழை நேரத்தில் தான் விதைச்சேன். ஆனால் இது வரைக்கும் முளைக்கலை. பார்த்தீங்கன்னா என்னையோட 13 நாள் ஆகிடுச்சு. 10லேருந்து 12 நாளில் வந்து முளைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 13 நாள் ஆனதுக்கப்புறமும் இன்னும் முளைப்பு வரல. நான் வந்து மளிகை கடையில் தான் வாங்கினேன் விதையை. இங்கே பக்கத்தில் வந்து உரக்கடையில் இந்த விதைங்க விற்கிற கடையில் தேடி பார்த்தேன். கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் இந்த 2 தாலுக்காலையும் எங்கேயுமே இல்லை, கிடைக்கல. நண்பர்களுக்கு யாராவது கொஞ்சம் ஐடியா இருந்தால் கொடுங்க. நன்றி, வணக்கம்.